രാമാനുജതയാ പാത്രം ജ്ഞാനവൈരാഗ്യ ഭൂഷണം ശ്രീമത് വേങ്കടനാഥാര്യം വന്ദേ വേദാന്തദേശികം ലക്ഷ്മീനാഥ സമാരംഭാം നാഥയാമന മധ്യമാം അസ്മദാചാര്യ പര്യന്താം വന്ദേ ഗുരുപരമ്പരാം യോനിത്യമച്യുത പദാം ഗുരുഗ്മരുഗ്മവ്യാമോഹരസ്തരിതരാണി പ്രണായ മേനേ അസ്മദ്ഗുരോർഭഗവതോദൈകസിന്ധോരാമാദ്യശ്ചരണോചരണം പ്രപദ്യേ മാതാപിതായുവതയസ്തനയാവിഭൂതിസർവം യദേവ നിയമേന മദന്വശാനാം ആദ്യശ്ചനക്കുലപതേർവകുലാഭിരാമം ശ്രീമത്പദംഗ്രീകളം പ്രണമാമിമൂർജുനാഭൂതംസരസ്തമഹദാഹ്വയഭട്ടനാഥശീവത്മിശാരകുലശേഖരയോഗിവാഹാൻ ഭക്താംഗ്രീവേണു പരകാല യതീന്ദ്രനിശാം ശ്രീമത്പരാംഗശമനിം പ്രതോസ്മിനിത്യം ശ്രീമന്ദോത്രരംഗനാഥേത്രാടബ്ധാത്മവിദ്യാലയം ശ്രീമന്ദോത്രലക്ഷ്മണാരേത്രാത് സംപ്രാപ്തഗിരിയാശ്രമം ശ്രീവാസേന്ദ്രകടാക്ഷസന്തപ്രസാലക്ഷ്യാത്മയോകാംക്ഷിതം ശ്രീമന്ദോത്രവാഗതീശയമിടം പക്ഷ്യാശ്രയാമോകരം നവ്യവാഹീശയോഗീന്ദ്രഹയാസ്യപദസേവിനം ബ്രഹ്മതന്ത്രസ്വതന്ത്രാര്യം ഭജാമസ്വാത്മസമ്പദം നീലാതുംഗസ്തനഗിരിതടീശുദ്ധമുദ്ബോധ്യ കൃഷ്ണം പാരാഹാർദ്യം സ്വം ശ്രുതിശതശിരശുദ്ധമദ്യാപയന്തി ഓച്ചിഷ്ടായാം സജനകളിച്ചം വ്യാപലാകൃത്യപുങ്ക്തേ ഘോരാദസ്യൈനമയിതമിതം വാസ്തുപൂയഹം അന്നവയർത്തിരുവൈ ആണ്ടാളരങ്കർക്കിതം ദുരുപാലൈ പൽപതിയും ഇന്നിയാൽ പാടിക്കൊടുത്താൽ നപ്പാമാലൈ പൂമാലൈ ചൂടിക്കൊടുത്താളെ ചൊല്ലി ചൂടിക്കൊടുത്തൊടങ്ങിയേ ചെറുപ്പാവൈ പാടിയുള്ള വല്ല പൽവളയാൽ നാരിനി വാങ്കടവർക്കെന്ന വിനയെന്നെയും മാത്രം നാം കടവാ വണ്ണമേണൽകും ശ്രീ വിഷ്ണു ചിത്തകുലനന്ദന കൽപ്പവല്ലീം ശ്രീരംഗരാജ ഹരിചന്ദന യോഗദൃശ്യാം സാക്ഷാക്ഷമാം കരുണയാ കമലാമിവാണ്യം പുരാമനന്യ ശരണ ശരണം പ്രപദ്യേ സർവേഭ്യഃ നമസ്കാരഃ. മാർഗരി മാസം 23-ാം പാശുരം. മാറിമലയുഴഞ്ചിൽ മണ്ണിക്കിടന്തുറങ്കും ശിരിയ സിംഗം അറിവുറ്റു തീ വിഴിത്ത് വേരിമയിൽപ്പൊങ്കയപ്പാടും പേർന്തുതറി മൂറിനിമർന്ന് മുഴങ്കി പുറപ്പെട്ട് പോതരുമാ പോലെ നീ പൂവൈ പൂവണ്ണം ഉൻ കോവിൽ നിന്റിങ്ങനെ പോന്തരുളി കോപ്പുടയ സീരിയ സിംഹാസനത്തിലിരുന്ന് യാം വണ്ട കാര്യം ആറായന്തരളേ ലോരം ബാവായി. ரொம்ப அழகான பாசுரம். எந்த பெருமாள் சகல வேதங்களிலும் சொல்லப்பட்டிருக்காரோ, எந்த பெருமாள் ஒரே ஒரு பக்தனுக்கோசரம் அவதரித்தாலோ, எந்த பெருமாள் கேட்டதை உடனே கொடுப்பாரோ, எந்த பெருமாள் லோக சம்ரக்ஷணத்துக்காக எப்படி இல்லாமோ பிரம்மா வரம் கொடுத்தப்போ அந்த வரத்துல ஏதாவது ஒரு கலிக்கம் ஓட்ட இருக்குமான்னு பார்த்து அதற்கேற்ற மாதிரி ஒரு அவதாரம் பண்ணி லோக சம்ரக்ஷணம் பண்ணாரோ, எந்த பெருமாள் மற்ற ஆயுதங்கள்லாம் இல்லாமல் தன்னுடைய நகங்களையே பஞ்சாயுதங்களா வச்சிருந்தாரோ, எந்த பெருமாளை பற்றி ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் பாடியிருக்காளோ, ஆச்சாரியர்களும் பாடியிருக்காளோ, எந்த பெருமாள் சமஸ்த யந்திர மந்திர தந்திர வேத இதிகாச புராணங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்காரோ, எந்த பெருமாளுக்கு இருக்கக்கூடிய பிரபாவம் மற்ற பெருமாளுக்கு இல்லையோ, அந்த பெருமாளை பற்றி நாச்சியார் இந்த பாசுரத்தை தெரிவிக்கிறார். திருப்பாவையில ரொம்ப வசதியான பாசுரம் எது அப்படின்னா, இந்த பாசுரம் சகல சம்பிரதாயத்துவாலும் ஏற்றுக்கக்கூடிய ஒரு பாசுரம். மும்மதத்தில் இருக்கக்கூடியவாளும் சங்கரரும் இந்த பெருமாளை பற்றி பாடியிருக்கார். பகவத் ராமானுஜருக்கு இந்த பெருமாளே ஏற்றத்தை கொடுத்திருக்கார். மத்வாச்சாரும் உடுப்பி மட்டும்லாம் போய் பார்த்தால் நிருசிம்மனை தான் ஆராதனம் பண்றார். அப்பேற்பட்ட ஒரு ஆராத்ய சகல பேருக்கும் எல்லாருக்கும் ஒரு ஆராத்ய மூர்த்தியா இருக்கக்கூடிய ஒரு தெய்வத்தை பற்றி இன்னைக்கு நாச்சியார் இந்த பாசுரத்தில் சொல்றார். ரொம்ப அழகான பாசுரம். விசிஷ்டாத்வைத தத்துவத்தை அப்படியே தெரிவிக்கக்கூடிய பாசுரம். இந்த பாசுரத்துல பதார்த்தமா பார்த்தாலும் விசிஷ்டாத்வைத சம்பிரதாயமே சொல்லப்பட்டிருக்கோம். இல்ல சுவாபதேசமா பார்த்தாலும் பூர்த்தியாக விசிஷ்டாத்வைத சம்பிரதாயம். இல்ல ஆச்சாரிய புறமா பார்த்தாலும் சாட்சாத் ராமானுஜர பற்றியே தெரிவிச்சிருக்கபடினால அதுவும் இது விசிஷ்டாத்வைத புறமாவே தான் இருக்கு. அதனால விசிஷ்டாத்வைதத்துக்கு ஏற்ற ஒரு பாசுரம் எது அப்படின்னால் சித்தாந்த ஸ்தாபனம் பண்ற ஆச்சியா நாச்சியார் இந்த பாசுரத்தினால அப்பேற்பட்ட வசத்தியான பாசுரம் இந்த பாசுரம். ஏன்னா இந்த பாசுரத்துலதான் என்ன காரியம் பண்ணிட்டு இருக்கோன்ற பெருமாள்கிட்ட பிரார்த்திக்கிறார். நாங்க இந்த காரியம் பண்ணிட்டு வந்திருக்கோம், இவ்வளவு நாள் பண்ணிட்டு இருந்தோம், இந்த காரியத்தை நீ ஆராய்ந்து அருள் புரிய வேண்டும்னு சொல்றா பெருமாளை பார்த்து நாச்சியார். அப்படி ஆராய்ந்து அருளக்கூடிய எம்பெருமான் யாருன்னா சாட்சாத் நிசிம்மன் தான். யாரிடத்துல பிரார்த்திக்கிறா அப்படின்னா நிசிம்மனுடைய திருவடிவாரத்துல பிரார்த்திக்கிறார். ஏன்னா ஆராய்ந்து அருளக்கூடிய தெய்வம் அவனா இருக்கிறபடினால வந்த காரியத்தை ஆராயக்கூடிய ஒரு திறன் நிசிம்மனுக்கே உண்டுன்றபடினால, ஏன்னா அவனுடைய பிரபாவத்தை இல்லைன்னு சொல்ற ஒரு பேச்சு பேச்சாவே இருக்காது. அவனுடைய பிரபாவத்துக்கு ஈடு வேற எங்கேயுமே கிடையவே கிடையாது. சகல லோகங்களையும் ரட்சிக்கக்கூடிய ஒரே சக்தி ஒரே சாமர்த்தியம் எல்லாமே சாட்சாத்து நிசிம்மனிடத்திலேயே இருக்கு. நிசிம்மன் அப்படின்ற ஒரு பேரை கேட்டாலே நமக்கெல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு பயம் மற்ற தெய்வத்தினிடத்துல இல்லை. மற்ற தெய்வத்தினிடத்துல பார்த்தாலும் மரியாதை ஏற்படுறது, மற்ற தெய்வத்தை பார்த்தாலும் ஒரு பிரீத்தி ஏற்படுறது. ஆனால் சாட்சாதா நிசிம்மன் சொல்லும் பொழுது ஒரு பயம் ஏற்படுறது. யாருக்கு அப்படின்னா பகைவர்களுக்கு கூட, நிசிம்மனை எதிர்க்கிறவனுக்கு கூட நிசிம்மன் நினைச்சுட்டானாலே போச்சு பயம். அவன் நிசிம்மனுடைய மனசுல யார் மனசுல நிசிம்மன் இருக்காரோ அந்த நரசிம்ம பெருமாள் நினைச்சிட்டு இருக்க மனசானது என்னைக்குமே அந்த வெக்தி தப்பே பண்ண மாட்டான்னு சொல்றா. அப்பேற்பட்ட ஒரு வசத்தியான தெய்வம் எம்பெருமான் நிசிம்மன். கூடா இரண்யனை கூறுகிறாயில் மாறுவிடந்த ஓடா அடலறிய உம்பரார் கோமானை தோடார் நருந்துழாய் மாறுவனை ஆர்வத்தால் பாடாதார் பாட்டென்றும் பாட்டல்ல கேட்டாமே கேட்டாமேன்னு திருவங்கியாழ்வார் சாதிக்கிற பெரிய திருமொழியில. அப்படி எதற்குமே கட்டுப்படாதவன், சர்வ அஸ்திரங்கள் எதை கொடுத்தாலும் எதை எடுத்து தொடுத்தாலும் அதை நிரசிக்கிறவன், சர்வ பூத பிரேத பிசாச கணங்கள் சமஸ்த துர்தேவதைகள் துஷ்டமான சித்தம் படைத்தவர்கள் எல்லாத்தையும் நரசிக்கக்கூடிய ஒரே சக்தி படைத்தவன் யாருன்னா சாட்சாத் நரசிம்ம பெருமாள் தான். அப்படிப்பட்டவனை போய் நாம இணங்கி பிரார்த்தித்தால் அவன் ஆராய்ந்து பார்த்து ஓடோடி வருவான்னு சாதிக்கிறான் நாச்சியார் அந்த பாசுரத்தினால. அப்பேற்பட்ட இந்த ஆண்டால் நரசிம்மனை வர்ணிக்கக்கூடிய இந்த தருணம் இருக்கு பாருங்க, அதுவும் இந்த பாசுரத்துல இருக்கக்கூடிய ஒரு ஒரு வார்த்தைகளும் உயர்ந்த ஒரு தமிழ் சொல்லால அவனுடைய பிரபாவத்தை காமிக்கிறார். அப்பேற்பட்ட பெருமாள் நிசிம்மனை ஆராதிக்கக்கூடிய பாசுரம் இந்த பாசுரம். மாரிமலை முழஞ்சில் மன்னிக்கிடந்துறங்கும் பூவை பூவண்ணா காயாம் பூன்னு ஒரு பூ, அந்த பூவினுடைய நிறமுடைய பெருமானே நீர் தாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மாறி மலை முழஞ்சில் மன்னிக்கிடந்துறங்கும் மழைக்காலத்துல மலைக்குள்ள இருக்கக்கூடிய குகையில இருக்கக்கூடிய படுத்து கொண்டிருக்க கிடந்து உறங்கும் படுத்து உறக்கமுற்ற சீரிய சிங்கம், ஒரு பராக்கிரமம் பொருந்திய ஒரு சிங்கமானது அறிவுற்று அதாவது தூக்கத்தை விட்டு உணர்ச்சி பெருக்கெடுத்து தீவிழித்து வேறி மயிர்பொங்க எப்பாடும் தேர்ந்து ஒரு தீய போன்ற இருக்கக்கூடிய ஒரு கண்ணை விழித்து பார்த்து பரிமளமுள்ள அந்த பிடரி மயிர்களை சிலிர்த்து கொண்டு எப்பாடும் தேர்ந்து உதறி எல்லா அங்க பிரதேசங்களும் அசைய மாதிரி பண்ணி அங்கங்களை நன்னா விரித்து கொண்டு மூறி நிமிர்ந்து அதாவது சோம்பலே இல்லாமல் முழங்கி புறப்பட்டு ஒரு கர்ஜித்து கொண்டு படுத்திருந்த ஒரு இடத்திலிருந்து கிளம்பி போதருமா போலே அப்படியே பாய்ந்து வருமா அந்த மாதிரி உன் கோயில் நின்றங்கனே உமது திருக்கோவிலை விட்டு இவ்விடமே போந்தருளி இந்த இடத்துக்கு எழுந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து இந்த அழகாக இருக்கக்கூடிய இந்த சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளையிலோரும் பாவாய். இப்படி எந்த காரியத்துக்காக நாங்க வந்திருக்கோம்ன்ற ஒரு விஷயத்த ஆராய்ந்து பரிசீலித்து பார்த்து அனுகிரகிக்க வேண்டும் அப்படின்னு இந்த பாசுரத்துல ஆண்டாள் சாதிக்கிறதா ஒரு சப்தார்த்தம். ஹிரண்யகசிபு பிரம்மாவை குறித்து தவம் பண்றான், ஏன் அப்படின்னா, தன்னுடைய தம்பியான ஹிரண்யாட்சனை வராகாவதாரம் எடுத்து மகாவிஷ்ணு சம்ஹாரம் பண்ணிட்டான்ற கோபத்தினால இந்த தவத்தை ஆரம்பிச்சான். ஹிரண்யாட்சன் இறந்து போயிட்டான்ற காரணத்தினால அவனுடைய மனைவி சுட்டம் எல்லாருக்குமே அவன் ஆறுதல் சொல்றான். ஹிரண்யகசிபு எப்படின்னா, தண்ணீர் பந்தல்ல மக்கள் வரதும் போறதுமா இருக்கா இல்லையா, நிலையா அங்கேயே இருக்கிறது இல்லை. அதே போலதான் பிராணிகளும் இங்க வாசம் பண்ணும். அவரவருடைய வினைப்பயனை அனுசரித்துத்தான் தெய்வத்தால ஒரு பலன் ஏற்படும். இதற்கே வருந்தனும், உலகத்தோடைய இயற்கை இது. எங்க வந்து எங்கேருந்து வந்திருக்கிறோமோ அங்கேயே போறோம். இறப்பவருக்கு இறப்பவருக்கு ஏற்படக்கூடிய ஒரு தன்மை இது. உயிருடன் இருப்பவருக்கும் ஏற்படும் இப்படி எல்லாம் பேசுறான். அவன் சட்ட பணத்தை பார்த்து சாக போற பணம் அழுகின்றதுன்னு தமிழ் அழகா சொல்லுவான். நம்மளோட முயற்சியால எதுவுமே நடக்கவே நடக்காது. இந்த மாதிரி பல தர்மங்களை உபதேசிக்கிறான் அவன். சரி, இவ்வளவு தத்துவ ஞானம் உள்ள அந்த இரண்யகசிபு எம்பெருமானோட போர் பண்ணி வெல்ல வேண்டும்ன்றதுக்காக எம்பெருமான அழிக்கணும்ன்ற ஒரு எண்ணத்தினால மாறிட்டான். அப்பேற்பட்டவனை குறிக்கக்கூடிய பாசுரம் இது. மாறி என்பத ஆண்டாள் என்ன பண்ணிருக்கா, மாறின்னு பெரியதா வரணும் இங்க. அப்பேற்பட்டவன் தத்துவத்தையே உபதேசிக்கக்கூடிய அந்த இரண்யகசிபு மாறி அப்படின்றத ஆண்டாள் நாச்சியார் என்ன பண்ணான்னா, மாறி அப்படின்னு பாட ஆரம்பிச்சிட்டான். மாறியவனான இரண்யகசிபுன்னு சொல்லணும் இந்த இடத்துல. ஆனால் மாறியவனான இரண்யகசிபுனுடைய பர்வத சமமான அந்த அரண்மனையினுடைய தூண்ல உள்ள குகையில தூங்கி பின் உணர்ந்து அவதரித்தவன் நிருசிம்மன் அப்படின்றத காட்டுறதுக்காகவே நாச்சியார் என்ன பண்ண அப்படின்னா, மாறி முழங்கில் என்று முதல்ல ஆரம்பிச்சுட்டாலாம். அப்படி பக்தனான பிரகலாதனை ரட்சிப்பதற்காகவே அவதரித்தவன் இல்லையா அவன். இரண்யகசிபனுடைய சிம்மாசனத்துல அவன் அமர்ந்தவன். அதனாலதான் அப்பேற்பட்ட சிம்மாசனத்துல நீயும் அமர்ந்துகொள்னு கிருஷ்ணனை பார்த்து பிரார்த்திக்கிறார். இந்த நந்தகோபனுடைய திருமாளிகையில இருக்கக்கூடிய நீலாதேவி, அதுவும் அவருடைய குகையிலிருந்து வெளியில வந்து சிம்மாசனத்துல எழுந்தருளி எங்களை ரட்சிக்கணும்னு கோபியர்கள் எல்லாம் பிரார்த்திக்கிறான். அழகான பாசுரம், மாறி மலைமொழிந்தில் மண்ணி கிடந்திறங்குன்ற பாசுரம். ராமனையும் கிருஷ்ணனையும் சிம்மமாவே ரூபணம் பண்றது, சிம்மமாவே வர்ணிக்கிறது ஒரு வழக்கம். ராகவ சிம்மம்னு சொல்லியிருக்கோம் ராமாயணத்துல, ராகவ சிம்மம் உபாசமையே அப்படின்னு. கிருஷ்ண சிம்மம்னு பல இடத்துல இருக்கு. பர்வதா திவ நிஷ்கிராந்தா அப்படின்னு சுமந்திரனுடைய திருக்கைகளை பிடித்து கொண்டு சீதையோட ராகவ சிம்மமானது தன் இல்லத்திலிருந்து வெளியில கிளம்பி போறாராம். இப்படி இவாளை போல ஒரு உபமாலை ராமனை பார்த்து ராகவ சிம்மம்னு சொல்றோம். ராகவன் நீ சிம்மத்தை போல காட்சியளிக்கிறேன்னு சொல்றோம். ஆனா இங்க சொல்லப்படுற பாசுரத்துல சொல்லப்படுற பெருமாள் எப்படிப்பட்டவர், ராகவ சிம்மம்னோ கிருஷ்ண சிம்மம்னோ இல்ல, சுயம் சிம்மமாவே இருக்கக்கூடிய பெருமாள் இல்லையா. முகம் பார்த்தால் என்ன பண்றோம், சந்திரைவ முகம்னு சொல்றோம் சாஸ்திரத்துல. சந்திரனை போல முகத்தை உடையவள்னு சொல்றோம். சந்திரன முகத்துக்கு ஒப்பிடும் போது ஒப்பிடத்துக்காக எடுத்துக்கொள்ளக்கூடிய பொருள் எதுனா சந்திரன். அந்த சந்திரன் ஏற்றமா இருக்கணும். இப்போ சிம்மம் அப்படின்னு சொல்லும் போது ராகவ சிம்மம்னு ஒப்பிடுறோம் இல்லையா. ஆனா இங்க அப்படி இல்லை, சாட்சாத்தாகவே சிம்மமே அங்க இருக்கு, பெருமாளே சிம்ம ரூபமா இருக்காரு. அதனால இங்க இன்னொரு ஒரு பொருளை ஒப்பிட்டு காட்ட வேண்டியது இல்லைன்னு சொல்றாரு சாஸ்திரத்துல. ஆகக்கூடி சாட்சாத் பிரமாணம் இருக்கு. என்ன பிரமாணம்னா, வேதங்கள் எல்லாம் இந்த பெருமாளை பத்தி பாடியிருக்கு. அதனால சாட்சாத்து சுயமாகவே சிம்மமா இருக்கக்கூடிய ஒரு பெருமாள். அற்புதமான ஒரு உதாரணத்தை காட்டுறான் ஆச்சியார். இங்க திருமலையில இந்த மழை என்ன பண்றதா, ஒரு மேடு கொள்ளத்தை பார்க்காம ரொம்ப வேகத்தோட பிரவகிக்கிறது இல்லையா. என்ன பண்றது அந்த நதி அப்படின்னா, அவ ஸ்நானம் பண்ணக்கூடியவாளுடைய பாபங்கள் எல்லாம் போக்கடிக்கிறது இல்லையா. திருவேங்கடமுடியானுடைய ஒரு தயாதேவி அத்தியந்தம் வசந்தவளா இருக்கா இல்லையா. அவள் லோகத்துல இருக்கக்கூடிய ஒரு ஜனங்களை உயர்ந்தவண்ணோ தாழ்ந்தவண்ணோ பார்க்காமல் தன்னுடைய தயா பிரவாகத்தினால எல்லாரையும் காப்பாத்துறா இல்லையா. எல்லாரையும் நனைய பண்ணி நதி தயாதேவி நதியா பெருக்கெடுத்து ஓடுறா திருவேந்திரமுடியானுடைய சன்னதியிலேருந்து. அப்பேற்பட்ட திருவேந்திரமுடியானுடைய சன்னதியிலேருந்து வரக்கூடிய அந்த தயாதேவி எல்லாரையும் குளிர கட்டாட்சிக்கு அவருடைய பாபத்தை நீக்கிறார். அப்படி தயையுடைய வெள்ளங்கள் மலை அருவி போல ஓடி வரா போல இங்க பண்டிதாளுடைய மலை அருவிகள் வெள்ளங்கள் போல இருக்கக்கூடியதெல்லாம் இந்த நிசிம்மனை பத்தி நிச்சயம் பாடிண்டே இருக்கான். ரொம்ப அழகா வியாக்கியானம் பண்றான். இப்படி நிசிம்ம பெருமாளை பத்தி பாடுறதா லோகத்துல எத்தனையோ பேர் இருக்கார். எல்லாருக்கும் இந்த திருவாயு பேர்ல அவ்வளவு ஒரு பிரீத்தி இருக்குன்னா அங்கன்மா ஞாலத்தரசர் அப்படின்ற பாசுரத்தினால நாச்சியார் தாங்க நாங்க வந்திருக்கோம்னு சொன்னான். முன்னாடியே யசோர் இளஞ்சிங்கம் சீரிய சிங்கம் அப்படின்லாம் கிருஷ்ணனையே சிங்கமா நினைச்சு பாடுறதாக வியாக்கியானம் பண்ற. சிம்மவன குப்தி நியாயம்னு ஒண்ணு உண்டு. எப்படி அப்படின்னா என்ன நியாயம் அப்படின்னா பெரும்பாலும் பார்த்தா சிங்கங்கள் எங்க வசிக்கும் அப்படின்னா காட்டுல தான் வசிக்கும். சிங்கம் இருக்கக்கூடிய சிங்கம் இருக்கும் இல்லையா, சிங்கம் இருக்கக்கூடிய ஒரு காட்டுல வேறு பிராணிகள்லாம் நுழையவே நுழையாது. மற்ற பிராணிகள் அங்கு சஞ்சரிப்படுதுன்றதே லோகத்துல கிடையாது. ஏன்னா சிங்கத்துக்கிட்ட அதுக்கெல்லாம் பயம். ஆகையினால என்ன ஆகும், வனம் செழிப்பாவே இருக்குமா, மரங்கள் பூத்தும் காய்கள் காத்தும் காய்க்குமா, பழங்கள் நிறைந்தும் இருக்குமா, மனம் மிகுந்ததாகவும் இருக்குமா, அழகுடன் விளங்குறதாகவும் இருக்குமா. சிங்கம் வசிக்கக்கூடிய ஒரு காடு. அப்படி மழைக்காலத்துல என்ன பண்ணுமா, அந்த சிங்கம் வெளியில சஞ்சரிக்காமல் மலை குகைகளிலே வெகு நாள் படுத்து தூங்கி கொண்டிருக்கும். அப்படி பெண் சிங்கங்கள் அருகில இருந்தால் அதோட கூட சில காரியங்கள்லாம் பண்ணிட்டு மாறிக்காலம் அந்த மழைக்காலம் மாறின உடனே வேற சில பிராணிகளுடைய சப்தம் கேட்ட உடனே என்ன தீங்கு வந்துடுமோன்னு சொல்லிட்டு முதல்ல தீவிழித்து எழுந்திருக்கோம்னு சொல்ற. அப்படி இதுதான் சிம்ம வனகுப்தி நியாயம். தூங்கிட்டு இருக்க எழுந்து வருவா, என்ன பண்ணணுமோ அப்படின்றத நினைச்சு எழுந்து வருவான்னா. அந்த மாதிரி நிஜம பெருமாளை பத்தி இந்த பாசுரத்துல நாச்சியார் சொல்றேன். மாரிமலை முயஞ்சல் மண்ணி கிடந்துரங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து. மழைக்காலத்துல சிங்கமானது ஏற்கனவே சொன்னோம், பெண் சிங்கத்தோட சேர்ந்து ஒரே தத்துவமாக ஒரு உயர்ந்த இருக்கக்கூடிய ஒரு பருவத்த குகையில படுத்து தூங்கிட்டு இருக்கோம். மாரிக்காலம் முடிஞ்ச உடனே வெளியில வரும். இதுக்கு பேர் வெளியில வந்து பார்க்குமா, இதுக்கு பேர் வந்து சாஸ்திரத்துல சிம்மாவலோகனம்னு சொல்லியிருக்கா. வெளியில வந்து நாலா திசையிலையும் பார்க்கும், தீவிழித்து கண்களை நன்னா விழித்து தான் எல்லைக்குள்ள மற்ற பிராணிகள் யாராவது வந்திருக்காரா அப்படின்னு பார்க்கும். அந்த அளவுக்கு ஒரு கம்பீரமான ஒரு பார்வையது. வேரி மயில் பொங்க எப்பாடும் பேருந்துதல். வேரி மயில் பொங்க அதாவது தன்னுடைய பிடரி மயில் சிலிர்த்து கொண்டு ஒரு மாதிரி கர்ஜித்து நாலு திசையிலையும் பார்க்குமா. அப்படி மூறி நிமிர்ந்து சோம்பல முறியடிச்சுட்டு, மூறினா சோம்பல்னு அர்த்தம், அந்த சோம்பலை முறியடிச்சுட்டு உடம்ப நீட்டி கொண்டு நன்னா எவ்வளவு நீட்ட முடியுமோ அவ்வளவு நீட்டி கொண்டு தர்ஜிக்குமா. அதுவும் முழங்கி புறப்பட்டு போதருமா போலனா. சிம்ம சிம்மம் கர்ஜிக்கும், அப்பேற்பட்ட கர்ஜனை அதுக்கு மட்டும்தான் இருக்கு அந்த கர்ஜனை. சம்ஸ்கிருதத்துல இந்த கர்ஜத்தின்ற தாத்து இருக்க அது சிம்மத்துக்கு மட்டும்தான் பொருந்தும்னு பாணினி பண்ணிட்டு போயிட்டார். வேற யாருக்கும் போனவங்க சிம்மா கர்ஜத்தின்னு சொல்ல முடியுமா தவிர இந்த மாதிரி மனுஷா கர்ஜத்தி அப்புறம் வியாகரா கர்ஜத்தின்னா சொல்ல முடியாது. அதே மாதிரி இந்த கர்ஜனைன்றது சிங்கத்துக்கே இருக்கக்கூடிய ஒரு அப்படி அசாதாரணமான ஒரு தர்மம். அது அதை கேட்டா ஜீவகோட்டிகள் அத்தனை பேரும் நடுநடுங்கி போயிடுவா இல்லையா. அதே மாதிரி அப்படி பருவத்த குகைக்குள்ள உறங்கி கொண்டு இருக்கக்கூடிய சிம்மமேனு கிருஷ்ணனை பார்த்து நாச்சியார் இந்த இடத்துல சொல்றா. சரி, நிசிம்மாவதாரம் எதுக்கு பண்ணணும், பண்ணியாச்சு, எப்பவுமேதான் பண்ணிட்டு இருக்காது, நிசிம்மாவதாரம் எதுக்கு பண்ணணும்ன்ற ஒரு கேள்வி வரும் இல்லையா. சிறுநீ நிசிம்மன் ரசிக்கிறதுக்காக பண்ணாரா இல்ல பிரகலாதனை ரட்சிக்கிறதுக்காக பண்ணாரா, இந்த கேள்வி இருக்கு. சரி, பிரகலாதனை ரட்சிக்கிறதுக்காகத்தான் பண்ணாருன்னு வச்சுக்கோமே, எல்லா இடத்துலயுமே தான் ரட்சிச்சிருக்காளே. மலையிலேருந்து தள்ளி விட்டான், பெருமாள் ரட்சிச்சார். ஆழி குழியில வெட்டி அங்கே தீயை மூட்டி அதுல தீக்குழல தள்ளி விட்டான், அப்ப ரட்சிச்சார். விஷத்தை கொடுக்கும்போது ரட்சிச்சார். பாறாங்கல்ல கட்டி நடு சமுத்திரத்துல போடும்போது ரட்சிச்சார். சம்பராசுரன் ஒரு மாயையினால அந்த குழந்தைய கஷ்டப்படுத்தும் போது ரட்சிச்சார். இப்படி எல்லாம் ரட்சிச்ச எம்பெருமான், அப்பெல்லாம் ரட்சிக்காம விட்டுட்டாரு, அப்பெல்லாமும் ரட்சிச்சார் இல்லையா, அப்படியெல்லாம் ரட்சிச்ச எம்பெருமான் மறுபடியும் எதுக்கு நிஜமாவதாரம் பண்ணணும்? எல்லா சமயத்திலயும் தான் பெருமாள் பிரகலாதனை ரட்சிச்சுட்டாரு. அதே மாதிரி அந்த சமயத்துல ஏதாவது பண்ணி ரட்சிச்சுக்கலாமே அப்படின்னா பிரகலாதனுடைய வார்த்தையை காப்பாற்றுறதுக்காக வந்தார். மற்றபடி மறைந்திருந்து ரட்சிச்சார். இந்த இடத்துல தானே வந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னா பிரகலாதனுடைய வார்த்தையை காப்பாற்றணும். இப்பேற்பட்ட ஒரு சிறந்த பக்தன் அவருடைய வார்த்தை பொய்யாயிடக்கூடாது. இங்க இருக்கானான்னு கேட்டா அங்க இருக்கா அப்படின்னு அவர் சொல்லிட்டான். அதனால அந்த வார்த்தையை காப்பாற்றுறதுக்காக ஓடோடி வந்தார் பெருமாதனும். சாமினும் உலனோர் தன்னை அணுவினை சதறி கூறிட்ட கோனினும் உளன் மாமேறு குன்றினும் உளன் இன்னின்ற தூணினும் உளன் முன் சொன்ன சொல்லினும் உளன் தன்மை காணதி விரைவின் என்றான். கம்பருடைய அழகான பாசுரம் இந்த பாசுரம். எங்க இருக்கா அப்படின்னு கேட்டால் எங்க இருக்கா சொல்லு அப்படின்னு வேகமா கேட்கிறார் ஹிரண்யன். அப்படி கேட்கிறப்போ அவன் இல்லாத இல்லாத இடம் எங்க இருக்கு சொல்லு அப்படின்னு பிரகலாதன் திரும்பி கேட்கிறான் ஹிரண்யனை பார்த்து. சொய்யஸ்தி மையஸ்தி திசா, உன்னிடத்துலயே இருக்கா என்னிடத்துலயே இருக்கா, உன்னுள்ளும் இருக்கிறான் என்னுள்ளும் இருக்கிறான் அவன் எப்படின்னு அவருடைய சர்வ வியாபியத்தை, சர்வ வியாபியவன் அவருடைய சர்வ வியாபியத்தை இரண்டக சிபுவிடத்துல பிரகலாதன் சொல்றான். அப்பேற்பட்ட ஒரு அவதாரம் பண்ணி இங்க இருக்கானான்னு கேட்டா அங்க இருக்கா அப்படின்னா பட்டர் சாதிக்கிறாள். அச்சேத்திரமா இருக்கக்கூடிய அந்த இரண்யனுடைய அரண்மனையில 24 தூண்கள் இருந்துதான். இங்க இருக்கானா இங்க இருக்கானா இங்க இருக்கானான்னு ஓடி ஓடி போய் கேட்கிறானா இரண்டகசிபு. அப்படி கேட்கிறப்போ நமக்கெல்லாம் அதிர்ஷ்டம் இல்ல, நீ ஒரே ஒரு கம்பத்தை இரண்யன் உடைச்சான், ஒரே ஒரு கம்பத்தை உடைச்ச உடனே அதுல இருந்து ஒரு பெருமாள் தான் வந்தார் நிச்சயம் பெருமாள். நாம வந்து புண்ணியம் அல்ல, நாம அதை கேட்டா போல புண்ணியம் பண்ணிருந்தனா, நமக்கு 24 சிம்மன் கிடைச்சிருப்பார் அப்படின்னு பட்டர் சாதிக்கிறார். அப்படி மரம் கலந்த சிம்மமாக ஐயா குழந்தை எங்க காட்டினாலும் அங்க இருக்கணும்ன்றதுக்காக எல்லா இடத்துலயும் அவசர அவசரமா திருக்கோலம் போட்டுக்கிறாராம். ஏன்னா திடீர்னு இந்த ஒரு காட்சியானது அரங்கேறிச்சு இல்லையா. இங்க இருக்கானா அங்க இருக்கானான்னு கேக்குறா, என்னடா இப்படி கேக்குறானான்னு வைகுண்டத்துல யோசிச்சுட்டே இருக்காரு பெருமாள். இங்க இருக்கானா அங்க இருக்கானா இங்கதான் இருக்கான் பாரு அப்படின்னு ஒண்ணு, அங்க இருக்கான அவசர அவசரமா வேஷம் போட்டு அவதரிச்சுன்னு வந்துட்டாராம். ஏன்னா பிரம்மாவுடைய வார்த்தையும் பொய்யாக கூடாது இல்லையா. அப்படி அவசர அவசரமா ஓடி வந்துட்டாரானா, அப்படி அவசர அவசரமா ஓடி வந்தால் கூட பெருமாள் நம்ம ரட்சிக்கிறதுக்கு எப்படிப்பட்ட ஒரு சொரம் இருக்குன்னு பெரியவாள் சாதிக்கிறான். அதனால்தான் நலம் கலந்த சிங்கமாக வந்த பெருமாளுக்கு ஈடு வேற எதுவுமே கிடையாது அப்படின்றா. தேசிகன் சாதிக்கிறப்போ பிரத்யாதிஷ்ட புராதன பிரகரண கிராம க்ஷணம் பாணிகை அவ்யாத்ரி நிஜகஞ்ச குந்த மகிமா வைகுண்ட கண்டீரவா நிப்ராதுர்பவனாஜவந்த ஜடராயாதிருஷிகா வேரசாம் யா காச்சித் சகசா மகாசுர கிரகஸ்தூணா பிதாமக்ஷ பூத். இது வரதராஜ பிரதாசத்துக்கு சுவாமி தேசிகனே தாருக. இது தசாவதார, இப்ப சொன்ன ஸ்லோகமானது தசாவதார ஸ்தோத்திரம் எம்பெருமானு நிசிம்மனுக்காகவே தனியா பண்ணப்பட்ட ஸ்லோகம். வரதராஜ பஞ்சாசத்துல வரதனையே நிசிம்மன் சாதிக்கிறார் நேசிகன். திரைலோக்கியமே ததகிலம் நரசிம்ம கர்ப்பம். அன்னைக்கு என்ன பண்ண, பிளந்தது தூணும் ஆங்கே வளர்ந்தது சீயம் பிள்ளைனார். அப்படி தூணு பிளந்து கொண்டு நீ வெளியில வந்த, எப்படி வந்தனா உலகம் பிரசவிக்கவே பிரசவிக்கலையா. ஏன் பிரசவிக்கலன்னா யார தன் கர்ப்பத்துல தாங்கிட்டு இருக்கு அப்படின்னா நிசிம்மனை கர்ப்பத்துல தாங்கிட்டு இருக்கான் இல்லையா. அது மாதிரி நிசிம்மன் வந்தா ஒரு தூண்ல இருந்து வெளியில வந்தான். ஆனா ஒரு பட்டரை சுவாதித்தா போல ஒரே ஒரு தூண் மட்டும்தான் இப்ப உடஞ்சி இருக்கு, உடஞ்சி அதுலேன்னு நிசிம்மன் வந்தான். மற்ற எல்லா தூணையும் உடச்சி பார்த்தால் எல்லா இடத்துலயும் நிசிம்மன் இருப்பான் போல இருக்குன்னு இந்த சராசரங்கள் மொத்தமே நிசிம்ம மயமாவே காட்சி அளிக்கிறதுன்னு திரைலோக்கியமேத்ததகிலும் நரசிம்ம கர்ப்பம்னு சாச்சார் தேசிகன். அப்படி திரைலோக்கியமேத்ததகிலும் இந்த லோகங்கள் பூர்த்தியாக எப்ப பார்த்தாலும் எங்க பார்த்தாலும் நரசிம்மமயமாகவே காட்சி அளிக்கிறது அப்படின்னா, அதுவும் பாகவதத்துல வியாசர் சாதிக்கிறார். சத்தியம் விதாத்தும் நிஜபிருத்திய பாஷிதம் வியாப்திஞ்ச பூதேஷு அகிலேஷு சாத்மனா அதிருச்சதே அத்புத அத்யத்புத ரூபமுத்பகன் ஸ்தம்பே சபாயாம் ந மிருகம் ந மனுஷன். ரொம்ப அழகான பாகவதத்துல சப்தம சந்தத்துல வந்த நிசிம்மனை பத்தி சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகம் இது. வியாசர் பாகவதம் ஏன் ஆரம்பிச்சதுன்னு ஒரு விஷயத்தை நமக்காக இந்த இது சாதிக்கிறார். ஒரு கதை ஒன்று அழகா சொல்ற வியாசர், சரஸ்வதி நதி தீரத்துல ரொம்ப ஸ்னிக்தரா, அதாவது ஸ்னிக்தனா ஒரு சிந்தா சிந்தையோட வேற எதுவுமே மனசுல இல்லாம ரொம்ப கவலை தோஞ்ச முகத்தோட உட்கார்ந்து இருக்காராம். அப்ப நாரதர் வராரா, வியாச பகவானே ஏன் இவ்வளவு சிந்தை எதற்குன்னு கேக்குறாரா. அதுக்கு வியாசர் சாதிக்கிறாரா, வேதங்கள் எல்லாம் கொடுத்த நானு, இத்திகாச புராணங்கள் எல்லாம் வேதங்கள் எல்லாம் ஒரு வரைமுறைப்படுத்தி வச்சேன், இத்திகாச புராணங்கள் எல்லாம் நான் வந்து எழுதினேன், ஆனாலும் என் மனசு எதையோ பறி கொடுத்தா போலயே இருக்கே, நான் என்ன பண்றதுன்னு தெரியலையே. பிரம்மசூத்திரங்கள்லாம் எழுதுன நானு, பிரம்மசூத்திரங்கள்லாம் எழுதினா கூட என்னுடைய மனசு எதையோ யோசிச்சுட்டே இருக்கே, பூர்ணத்துவம்ன்றதே மனசுல வரலையே அப்படின்ற. அப்படி பூர்ணத்துவமே வரலன்ன உடனே அவருக்கு நாரதர் சாதிக்கிறாரா, நீங்க கிருஷ்ண சரித்திரத்தை எழுதுனீங்களான்னு கேக்குறாரா. கிருஷ்ண சரித்திரத்தை நீங்க எழுதல, அதனாலதான் உங்களுக்கு பூர்ணத்துவம் வரல, அதனால கிருஷ்ண சரித்திரத்தை நீங்க அங்கங்க கோட்டிதான் காண்பிச்சிருக்கீங்களோ தவிர பூர்த்தியா கிருஷ்ணச்சந்திரத்து சரித்திரத்தை நீங்க எழுதவே இல்லையே, அதனால ஒரு புராணமாக கிருஷ்ண சரித்திரத்தை எழுதுங்கன்னு சொன்னாராம் நாரதர். அப்படி பாகவதம் ஆரம்பிச்சு வச்சார் நாரதர் தான், உடனே கிருஷ்ண சரித்திரத்தை எழுத ஆரம்பிச்சாரா. தசமஸ்கந்தம் பூர்த்தியா கிருஷ்ண சரித்திரம் தான் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா, தமத்புதம் பாலகம் அம்புசேக்ஷணம்னு கிருஷ்ணாவதாரத்தை பத்தி சொல்லும்போது ரொம்ப அற்புதமான அவதாரம்ன்றார் வியாசன். ஆனா அவரே என்ன பண்றாருன்னா சப்தமஸ்கந்தத்துல நிசிம்மனை பத்தி பாடும்போது அதிர்ச்சியத அத்தியத ரூபம்ன்றாரு, அதனால எதிர்ச்சியா வந்தக்கூடிய ஒரு அத்தியுதமான ரூபம், அவசர அவசரமா வேஷம் போட்டுதான் தேசிக்கின்றாரு. அப்படி இச்சாமீன விகார கச்சபமகா போத்திரின் எதிர்ச்சாகரே அப்படின்னு எதிர்ச்சியா ஏற்பட்ட ஒரு அவதாரம் தான் இந்த நிசிம்ம அவதாரம் ஒண்ணு. அப்படி வியாசருடைய திருவுள்ள முகக்கக்கூடிய ஒரு அவதாரம் எதுனா இந்த அவதாரம் தான். ஏன்னா உடனே வந்து உபகாரம் பண்ணக்கூடிய தெய்வம் யாருன்னா அவன்தான். அவனுக்கு பேரு அடித்து கைப்பிடித்த பெருமாள் தான் பேரு. சரி எங்கடா இருக்கே அப்படின்னு கேட்ட உடனே கெட்டிவா அவனுடைய கைய பிடிச்சுட்டானா இல்லையா. மின்னல் போல தோன்றி பரமாத்மா என்ன பண்ணானா, வேற எந்த அவதாரத்தையும் அப்படி இல்லாதபடி ஓரி வந்து உடனே பலன் கொடுத்துட்டானா, அடிச்ச உடனே தூண அடிச்ச உடனே உடனே அடுத்த கை பிடித்த பெருமாள் அடிச்சு அடுத்த கணம் பிடிச்சுட்டானா. எப்படி வர்ணிக்கிறா தேசிகனே, சடா படல தீசனே சரபசாத்த ஆசோத்பட்டே ஸ்புரத்கிருதி பரி ஸ்புட்டே விபத்திரே கிருத்தே கிருபாகப்பட்டகே சரின் தனிதரின் பதத்தஸ்தனா சரோதி சாதிஷா வெட்டி விசத்தியத்தே வேக்கியதே. அந்த மாதிரி சதாபட்டல பீசனே, அதுவும் ருக்மிணி பிராட்டியை பார்த்து கேட்கிறாளா, இந்த பெருமாளை பார்த்து பார்க்கிறியே பிடரி மயிரோட இருந்தா பாக்குறதுக்கு பயமா இல்லையா, இது ஏன் அவனை போய் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுற, அவன் தானே நிசிம்மனாக அவதாரம் பண்ணவன்னு கேட்கிறாளா. அதுக்கு ருக்மிணி பிராட்டி சொல்றாளா, நரலோக மனோபிராமம் அப்படின்னு அழகான சிங்கம், அவன் தெள்ளிய சிங்கம், அவனை பார்க்கறதுக்கு எவ்வளவு ரமணீய ரூபமா இருக்கும், இத போய் தப்பா பேசுறீங்களேன்னு ருக்மிணி பிராட்டி சொல்லலாம். எப்பவும் பால்ல சர்க்கரை போட்டு சாப்பிடுறவாளுக்கு சர்க்கரை இல்லாம பாலை கொடுத்தா அந்த பாலை சாப்பிட பிடிக்கவே பிடிக்காது இல்லையா. அந்த மாதிரி நரமும் சிம்மமும் கலந்த ரூபத்தை சேவிச்சவாளுக்கு மற்ற ரூபத்தை சேவிக்கணும்ன்றதே கொஞ்சம் கூட தோணவே தோணாதுன்றார் பராசரப்பட்டார். அப்படி அழகியான் தானே அரி இருவன் தானே அப்படி நான்முகன் திருவந்தாதிர திருமசியாழ்வார் சாதிக்கிறார். அப்படி அழகான உருவம் அது, ரமணீயமான ஒரு அவதாரம் அது, ருக்மிணி பிராட்டிய கொள்ள கொண்ட ஒரு அவதாரம் அது. அதனாலதான் சாலி புலாக்க நியாய பிரகாரம் பார்த்தால் ஒவ்வொரு சரித்திரத்தையும் ஆராய்ந்து பார்த்தால் அது எல்லாமே நிசிம்ம பரமாவே தான் இருக்கும், வேற எங்கேயுமே இருக்காங்க. ஒரு அழகான ராமாயணத்திலே வர்றது ஒரு அழகான கலை. ராமாயணத்துல மாரீச்சன் சகாயத்தை கோரி ராவணன் வரான், அவனுக்கு யுத்தோபதேசம் பண்றான் மாரீச்சன். சுலபா புருஷா ராஜன் சரதம் பிரியவாதினா அப்பிரியசிய துபத்திய வக்தாசிரோதா துர்லபா. இந்த லோகத்துல ஹிதத்தை சொல்றவா ரொம்ப குறைச்சல், பிரியமான வார்த்தையை பேசிட்டு போயிடுவா. நான் ஹிதத்தை சொல்றேன், சீத்தையை அபகரிக்கிறேன்னு சொல்றியே, இது நியாயமா? சீத்தை எங்க உட்கார்ந்துருக்கா தெரியுமா, எங்க உட்கார்ந்துருக்கான் ராவணன் கேக்குறான், எங்க உட்கார்ந்துருக்கா சொல்லு அப்படின்னு. உடனே மாரிச்சந்திரன் தஸ்யசா நரசிம்மஸ்ய சிம்மோருகஸ்ய பாமினி, அவன் எங்க உட்கார்ந்துருக்கா தெரியுமா, நரசிம்ம பெருமாளுடைய நலங்கலந்த சிம்மமா இருக்கக்கூடிய நிசிம்மாவதாரம் யார் எடுத்தானோ அவனுடைய மடியில உட்கார்ந்து சொல்றா. அவனை அப்பேற்பட்டவள போய் உன்னால அபகரிக்க முடியுமா அப்படின்னு சொல்றான். அப்படி பெருமாள் நிஜமன் எல்லாரையும் கட்டாட்சிப்பான்றது எல்லா இடத்துலயும் சொல்லப்பட்டிருக்கு. ராமாயணத்திலேயே கிஷ்கிந்தா காண்டத்துல சுக்ரீவனுக்கு ராமன் பேர்ல முதல்ல நம்பிக்கையானது விசுவாசமே ஏற்படல. சரணாகதி பண்ணிட்டான்னா சரணாகதி முதல்ல பண்ணிக்கவே இல்லை. அப்புறமா ஒரு நெருப்பு மூட்டி அக்னி சாட்சியாக ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கிறான் ரெண்டு பேரும்னா. சரி என் மேல இருக்கக்கூடிய ஒரு எண்ணம் உனக்கு போனோம்னா என்ன பண்ணும் அப்படின்னா அதுக்கு சாதிக்கிறா சுக்ரீவன் சொன்னாலா இந்த ஏழு மரங்களை இது பண்ணி காட்டுன்னா ஒரே அம்புலாக இது பண்ணி காட்டுறான். சரி பண்ணி காட்டேன். அடுத்தது அடுத்த உடனே என்ன பண்ணோம் துண்டு வீன்ற ஒரு அரக்கனை நினைச்சுக்க சொன்னான். இப்படி தேசிகன் சாதிக்கும் போது இருட கடித்த கைலாச கோட்டி விகட துந்துபி கங்கால கூட தூர விக்ஷேப தக்ஷ தட்சிணேதர பாதாங்குஷ்ட நலச்சரண சுக்ரு விஸ்வஸ்த சுகுருதாசயா. இப்படி சுக்ரீவனுக்கு ராமன் மேல விசுவாசம் வந்த பிறகு காலில் விழுந்து ஸ்தோத்திரம் பண்றானா எப்படின்னா நிசிம்மனை ராமனை நிசிம்மா ராகவான ஸ்தோத்திரம் பண்றானா. அப்படி ராகவனே தான் நிசிம்மன்றத பல இடங்கள்ல நிசிம்மனே தான் ராகவன்றத பல இடங்கள்ல காட்டிருக்கானா. ஏதா மாறி மலை மொழிந்தில் மண்ணி கிடந்திறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீ விழித்திருந்தான். இப்பேற்பட்ட சீரிய சிங்கம் இந்த மாதிரி புறப்பாடு அப்படின்னா பகவானுடைய புறப்பாடுனாலே ஒரு ஏற்றம் இல்லையா. பகவானுடைய புறப்பாடு எப்படி ஏற்றம் வருது அப்படின்னா பருவத்த குகையிலேருந்து பரமாத்மா வெளியில வரா. பருவத்த குகையிலேருந்து பரமாத்மா வெளியில வரும்பொழுது நிஜமனாகவே காட்சி அளித்தான்னு வால்மீகி சாதிக்கிறார். அப்படி சுந்தரகாண்டத்திலையும் ஆஞ்சநேயரை பார்த்து சீதை சொல்றா ராமன் வரலன்னா நான் என்ன பண்ணுவேன், அதனால ராமன் வரணும் இல்லைன்னா நான் வந்து ஒரு மாசம் கூட வாழ மாட்டேனா. அப்போ ஆஞ்சநேயர் சாதிக்கிறார் நிசிம்மனாகவே வருவான், நீங்க கவலையப்படாதீங்கோ அவர் வரவர் யார் அப்படின்னா நிசிம்மன் தான், அவர் கண்டிப்பாக சிம்மமுகமாக உங்களை ரட்சிக்கிறதுக்கு வருவார்னு ஆஞ்சநேயர் சாதிக்கிறார். அதனால ஒவ்வொரு க்ஷேத்திரத்திலையும் நிசிம்மன் இருக்கார். இன்னைக்கும் பாருங்கோ நிசிம்ம க்ஷேத்திரத்திலாம் கூட ஆஞ்சநேயர் இருக்கார். அப்படி நான் நாமக்கல்ல போய் பார்த்தால் தெரியும் அங்க நிசிம்ம க்ஷேத்திரம் ரொம்ப ஃபேமஸான க்ஷேத்திரம். அங்க 32 அடி ஆஞ்சநேயர் இருக்கார். அந்த மாதிரி சோளிங்கர்ன்ற ஒரு திவ்ய க்ஷேத்திரம் இருக்கு, அங்கேயும் பார்த்தால் தனியா ஒரு மலையில நிசிம்மனை சேவிச்சுட்டே ஆஞ்சநேயர் இருக்கார். அப்படி நிசிம்ம க்ஷேத்திரத்துல எல்லாத்திலும் ஆஞ்சநேயரானவர் இருப்பார் அப்படின்னா. சரி ராமனே தன்னை நிசிம்மன் சொல்லி இருந்திருக்க கூட ஒரு இடம் கூட உண்டு எங்க அப்படின்னா சுக்ரீவன் விபீஷண சரணாகதியில சுக்ரீவன் யோசிக்கிறான். சுக்ரீவன் யோசிச்ச உடனே கோபப்பட்டு சொல்றாரு விபீஷண சுக்ரீவா உன்னுடைய ஒரு தெய்வனாலதான் உன்னுடைய ஒத்தாசையினால்தான் நீ வந்து நான் வந்து சீட்டையை காப்பாற்றணும்னு நினைச்சுட்டு இருக்கியா. உன் தயவு ஒத்தாசை இல்லைன்னா என்னால காப்பாற்ற முடியாதா. நிமிஷனாயில மொத்த பேரையும் நான் வந்து என் நகங்களாலே கிள்ளி போட்டுடுவோம் பாத்துக்கோ அப்படின்னு சுக்ரீவனை பார்த்து ராமன் கோபத்தோட சொல்றான் விபீஷண சரணாகதியில. அந்த மாதிரி ஒரு க்ஷணம் தன்னை நிசிம்மனாவே நினைச்சுட்டான். சுக்ரீவன் பயந்து போயிட்டான், இது வந்து ராமன் இல்ல சாக்கியாத் நான் நிசிம்மன் காட்டுறதுக்காகவே இந்த பெருமாள் இப்படி எல்லாம் சொல்றார் அப்படின்னு சுக்ரீவன் பயந்தே போயிட்டானா. அந்த அளவுக்கு ராமனே அவை பிரதார சாரத்துல தேசிகன் சாதிக்கிறப்போ பகவான் நிசிம்மனா காட்சி அளிக்கக்கூடிய காட்சி அளிக்கிறப்போ பஞ்சாயுதங்களையும் அவன் அவனோட விரல் நகங்களே பஞ்சாயுதங்களாகவும் மாறி எடுத்துன்னு சாதிக்கிறார். அப்படி எம்பெருமான் பாணி பிரத்யாதித்த புராதன பிரகரண கிராமா கணம் பாணிகேகினா பானேகே ஜாயத்தேகி பாணிகேகி விரல்கள்ல உண்டானபடினால அதுக்கெல்லாம் பாணிகேகின்னு பேரு. பாணிகேகி இந்த கைகள் விரல்கள்ல இருக்கக்கூடிய ஆயுதங்கள்னாலேயே இறங்கின துவம்சமனிட்டான்னு சாதிச்சார். அப்படி வைகுண்ட கண்டீரவா யாரு சாதி இந்த மாதிரி பண்ணா அப்படின்னா வைகுண்டத்திலேருந்து இருக்கக்கூடிய வந்திருக்கக்கூடிய இந்த சிம்மம்னு தேசிகன் சாதிக்கிறான். சரி இப்படி வியாக்கியானம் பண்ற பகவானுக்கு எப்பவுமே புதுமையில ஒரு மோகம் உண்டா. என்ன புதுமைனா பகவானுக்கு இருக்கக்கூடிய குணம் தானே நமக்கும் இருக்கும், நமக்கும் எப்பவுமே புதுமையில தானே மோகம் இருக்கும். அப்படி அவனுக்கு புதுமையில மோகம் உண்டு. பழையன கழிதலும் புதியன புகுதலும் தானே மோகம்னு சொல்லுவான். நிசிம்மனுக்கு புதுமையில அப்படி எங்கடா மோகம்னா எல்லா அவதாரத்திலையும் சக்கரத்தையும் சங்கையும் வச்சுட்டு கையில வச்சுட்டு நாம துஷ்ட நிகிரகம் பண்ணியாச்சு, இப்ப புதுசா ஒரு ஆயுதத்தோட போலாமே அப்படின்னு பெருமாள் நினைக்கிறானா? அப்படி ஆயுதத்தோட போன நினைச்சுதான் புகழான்னு நினைச்சு எம்பெருமான் இறங்கி வந்ததுதான் நகங்கள்னு தேசிகன் சாதிக்கிறார். பிரத்யாதிஷ்ட புராதன பிரகரண கிராம சனம் பாணிஜெயின்னு சொல்லிட்டு, அதுவும் தூணா பிதாமகிய பூத்துன்ற தூணா, அந்த இளைஞனுடைய அரண்மனையில இருக்கக்கூடிய அந்த தூண் பிரம்மாவுக்கு பாட்டி ஆயிடுதான். எப்படி அப்படின்னா பிதாமகினா, பிதாமகினா பாட்டி, எப்படின்னா பிரம்மாவுக்கு அப்பா யாரு? சாக்கத் நாராயணன். அந்த நாராயண பெற்று கொடுத்தபடினால அந்த தூண் கூட அச்சேத்திரமா இருக்கக்கூடிய தூண் கூட பெருமாளுக்கு பெருமாள் விஷயத்துல பார்த்தால் நமக்கெல்லாம் பாட்டி ஆயிடுத்துன்னு சாதித்தாள். அப்படி ஆண்டாள் நாச்சியார் இந்த சின்ன ஈஸ்வர தத்துவத்தையே இங்க காட்டுறா. சின்ன சித்து, சித்துனா பிரகலாதன், அச்சித்துனா ஸ்தம்பம், ஈஸ்வரன்னா சாட்சாத் நரசிம்மன். அப்படி எல்லா மகாபாரதத்தையும் பாருங்க, எல்லா பருவங்களையும் எல்லா பருவாவையும் கடைசியில சகஸ்நாமம் சொல்லும் போது பீஷ்மருக்கு எதிராக கிருஷ்ணன் உட்கார்ந்துட்டு இருக்காரு. கிருஷ்ணன் உட்கார்ந்து இருக்கும் போது அவனை விட்டுட்டு ஒரு சகஸ்நாமத்தை சொல்றார். சொல்லும்போது விஸ்வம் விஷ்ணு சர்க்காரோ பூத பவ்ய பவ பிரபுன்னு சொல்லிட்டே வர, அப்போ யோகோ யோக விதாம் யோகோ யோக விதாம் நேதா பிரதான புருஷேஸ்வர நாரசிம்மோ ஸ்ரீமான் கேசவ புருஷோத்தமாம். நாரசிம்மபு ஸ்ரீமான் அப்படின்னா நரம் கலந்த சிம்ம ரூபமா இருக்கக்கூடியவன் முதல்ல சொல்லிட்டார். உடனே ஸ்ரீமத் சப்தத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அதீவ சுந்தரஹா அப்படின்றார் பட்டர் தன்னுடைய வியாக்கியானத்துல. ஆதிசங்கரும் பாஷ்யத்துல பார்த்தா, அவருடைய பாஷ்யத்துல பார்த்தாலும் ஸ்ரீமத் சப்தத்துக்கு லக்ஷ்மியோடு கூடியவன் அப்படின்றார். கடைசி நாமமான அந்த சர்வ பிரகரணாயுதா அப்படின்ற சொல்லும்போது ஆதிசங்கர பகவத் பாதல் என்ன பண்றாருன்னா நிசிம்ம தசாயாம் நகமபி ஆயுதம் அபூத்தில அப்படின்னு சொல்றார். நிசிம்ம பகவான் அவதாரம் பண்ணப்போ அவனுடைய நகங்கள் கூட அவனுக்கு ஆயுதமா ஆயிட்டு இல்லையா அப்படின்னு சகஸ்நாமத்துக்கு வியாக்கியானம் எழுதுறப்ப இவெல்லாம் சொன்னான். பிரம்ம வித்தியைகளுக்குள்ள ஒரு வித்திய இருக்கு, சம்வர்க்க வித்தியன்னு பேரு. அந்த பிரகரணத்துல உபாசிக்கக்கூடிய முமுட்சு உபாசிக்க தேவதையாருன்னா நிசிம்மன்னு சொல்லியிருக்கா. அப்படி சாஸ்வதமான ஒரு நித்தியானந்தத்தை விரும்பக்கூடிய ஒரு மகான்கள் கூட சன்னியாசிகள் கூட உபாசிய மூர்த்தியா இருக்கக்கூடியவன் யாரு அப்படின்னா சாட்சாத் நிசிம்மன் தான். அவளுக்கு தான் கூட இருக்கக்கூடிய அப்படி நிசிம்மனுடைய பலம் மற்ற யாருக்கும் இல்லாத ஒரு அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு பலம் நிசிம்மனுடைய பலம் தான். பேராயிரம் கொண்டதோர் தீடுடையவன் ஆழ்வார் சாதித்தார். அதே போல அறிந்தனர் எல்லாம் அரியை வணங்கி அறிந்தனர் நோய்களருக்கும் மருந்தேன்னு சொன்னார். அப்படி மூறி நிமிர்ந்து முழங்கை புறப்பட்டேன். இப்ப எப்படிப்பட்ட மூறி நிமிர்ந்து வேண்டாம், தூக்கத்திலிருந்து எழுந்து சோம்பலை விட்டுன்னு அர்த்தம். அப்பேற்பட்ட சோம்பலை விட்டு எம்பெருமான் கோளறி மாதோட வெளில எழுந்து வரான் அப்படின்னா. அப்புறம் மெடுக்குடைய சிங்கம்னா கோளறின்னு அர்த்தம்னா மெடுக்குடைய சிங்கம்னா. சரி, கிருஷ்ண சரித்திரத்திலேயே தான் ஊறி போயிருக்காளே, நிருசிம்மனை பத்தி இவ்வளவு வர்ணிக்கிறாளேன்ற கேள்வி வரும் இல்லையா? ஏன் அப்படின்னா ஆண்டாளுடைய இதயத்தையும் கவர்ந்த பெருமாள் யாருன்னா சாட்சாத் நிருசிம்ம பெருமாள் தான் அப்படின்றான். இல்ல ஒரு தோழி வராளா, ஒரு தோழி பாண்டாள் பக்கத்துல வந்து என்ன இப்படி எல்லாம் பேசுறியே, எப்ப பார்த்தாலும் நிருசிம்மனை பத்தி பேசிருந்தீங்க, நீ கிருஷ்ண பக்தி இல்லையா, இவ்வளவா பேச முடியும் அப்படின்னு. உன்னுடைய யாருக்கு நீ பக்தியோ அந்த பக்தி சுரூபமே உனக்கு மாறுறதே அப்படிங்கிறா. தூரத்திலேருந்து பார்த்தாலும் நிருசிம்மனா தெரிஞ்சிருக்கலாம் வாஸ்தவம் தான், ஆனா கிட்ட உன் பக்கத்துல உட்கார்ந்துட்டு பொரிய எடுத்து கொடுத்து லாஜஹோமம் பண்ணக்கூடிய அந்த உன் கைய பிடிச்சவன் யாரு? கிருஷ்ணனா நிசிம்மனா? நீயே சொல்லு, கிருஷ்ணன் தானே அப்படின்னு அந்த தோழி கேக்குறாளா ஆண்டாள் கிட்ட. அதுக்கு ஆண்டாள் நாச்சியா சொல்ற, அறிமுகன் அச்சுதன் கைமேல் என் கை வைத்து பெருமுகன் தட்டக்கனா கண்டேன் தோழினான். சாட்சாத் யார் கிருஷ்ணனா என கல்யாணம் பண்ணான், அறிமுகன் அச்சுதன் கைமேல் என்னை கை வைத்து, அறிமுகனான ஒரு நிசிம்மனே தான் என் கைய பிடிச்சான் அப்படின்னு ஆண்டாள் சாதிக்கிறான் இடத்துல. அப்படி ருக்மணி பிராட்டிக்கும் ஆண்டாளுக்கும் ஒரு ரொம்ப இஷ்டமான தேவத்தை யாருன்னா அது நிசிம்ம பெருமாளா தான் இருக்க முடியும். பிராட்டிமார்களே நிசிம்மனை இவ்வளவு சேவிக்கிறாளே, நாமெல்லாம் சேவிக்காம இருக்குமா? கலவு வெங்கட நாயக்கானே கலியுக தெய்வமா இருக்கக்கூடிய சீனிவாசனே என்ன பண்றான், குண்டமேந்தி குளிர் மழை காத்தவன் அன்று ஞானம் அலந்த பிறான் பணம் சென்று சேர்த்திரு வேங்கரமா மலை ஒன்றுமே தொழில் நம்பினை ஓயுமே அந்த திருவேங்கர மலையில இருக்கக்கூடிய ஒரு திருந்தலில் இருக்கக்கூடிய பெருமாள் சீனிவாசன், அப்பேற்பட்ட சீனிவாசனுடைய திருக்கல்யாணம் எங்க நடந்தது அப்படின்னா, எப்படி நடந்தது அப்படின்னா, அக்னி பகவானே விசேஷமா வந்து தெரிவிக்க பண்றாரா. இதுல தெளிவாக ஒரு சாத்திருக்கா, முக்கூர் ஐசிங்கர் வேடிக்கையா சாதிப்பாரா சாதிப்பாரா என்ன அப்படின்னா, தர்ம சூக்ஷ்மத்தை சொல்றேன்னு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு புதுசா கல்யாணம் ஆன ஒரு பொண்ணை கூப்பிட்டு சொல்லுவாரா. உன்னோட புக்காட்டுக்கு போனா தெளிவு பண்ணும் போது உப்பு புளி காரம் சரியா போடலன்னா போடுவோமா போட்டோமா அப்படின்னு சந்தேகம் எல்லாம் வரும். அப்படிலாம் போட்டோமா போடலமான்றத கூட நீ பயந்து போயிடாதே. ஏன் அப்படின்னா, நீ பயப்படாதே, உஷ்ணமா ரொம்ப சுட சுட சுட தழுகிய பண்ணி பரிமாறிடு. சுட சுட சுட தழுகிய பண்ணி பரிமாறலன்னா வாயில சுட சுட சுட வாயில போட்டுக்குதான் தோணுமோ தவிர ஒருபோதும் அதுல இருக்கக்கூடிய ருசியானது தெரியாது அப்படின்னா. அதே மாதிரி வஸ்திரத்தை கிழிச்சு வஸ்திரம் கிழிஞ்சு போயிட்டா கூட அதை தோச்சு கட்டு வெளியில கந்தலானா கந்தலானாலும் கழிச்சு அதாவது கசக்கி கட்டுன்னு சொல்றாங்க. அந்த மாதிரி வஸ்திரத்தை தோச்சுட்டா எந்த விதமான கந்தலும் வெளியில தெரியாதுன்னு பெரியவாள் சாதிக்கலாம். அப்படி சீனிவாச கல்யாணத்துல விசேஷமா தெளிவு பண்ணது யாரு அப்படின்னா, சுட சுட சுட தெளிவு பண்றதுக்கு சாட்சாத் அக்னி பகவானே வந்து தெளிவு பண்றாரா. இல்லையா, பாக்க யஜ்யம்னு பேரு, அதுக்கு பேரு சுகபிரம்ம. யாரு சாப்பிட போறா அப்படின்னா, சுகர் சுக ஏதாவது சுகபிரம்மாதி ரிஷிகள் மகரிஷிகள் எல்லாம் வந்து சாப்பிட போறவாளாம். பகவானே மாப்பிள்ளையா மனத்து மனையில உட்கார்ந்து இருக்காராம். யாருக்கு நிவேதனம் பண்றதுன்ற ஒரு சந்தேகம் ஏற்பட்டுச்சு. பிரம்மாளா பிரம்மா சீனிவாசா இல்லையா, நீயோ மலையில இருக்க, யாருக்கு இந்த தலிகையை மட்டும் நிவேதனம் பண்றது சொல்லு அப்படின்றான் பிரம்மா. இல்லையா, பிரம்மாண்ட புராணத்துல வெங்கடாசல மகாத்மத்துல இந்த கதையெல்லாம் வருது. சீனிவாசன் சொல்றான், ஸ்ரீனிவாசோ உவாச்சம் அகோபிலன் ரிசிம்மாய பூஜாம் கிருத்வா யதா விதி. இத கொண்டு போய் அகோபிலம் ரிசிம்மனுக்கு தலிகை பண்ணு, தலிகையை நிவேதனம் பண்ணுன்னு சாச்சாரா சீனிவாசன். அப்படி அகோபிலத்துல இருக்கக்கூடிய ரிசிம்மனுக்கு விதிப்படி பூஜை பண்ணி இத நிவேதனம் பண்ணணும் அப்படின்னு சீனிவாசன் சாச்சாரா. இப்படியோ இப்போ அவோபில கஷேத்திரத்துல பார்த்தால் நிசிம்மனுக்கு எதிர சீனிவாசன் கல்யாண திருக்கோலத்தோட கைகூப்பி கொண்டு நிக்கிறத நாம எல்லாம் பார்க்கலாம். அப்படி மூரை நிமிர்ந்து மூறி நிமிர்ந்து முழங்கி பெறப்பட்டுதான். இந்த ரங்கநாதனுக்கு பெரிய பெருமாள்னு பேரு. ஏன்னா ராமனால் ராமனால சேவிக்கப்பட்டவன் ரங்கநாதன். நிசிம்மனுக்கோ பெரிய பெரிய பெருமாள்னு பேரு. ஏன் அப்படின்னா, சீனிவாசனாலையும் ராமனாலையும் சேவிக்கப்பட்டபடினால ரெண்டு பெருமாள் சேவிச்சாரு. ஒரு பெருமாள் தான் சேவிச்சார், இங்க ரெண்டு பெருமாள் சேவிச்சிருக்காரோ இல்லையோ. அதனால ரங்கநாதனாலையும் அதாவது சீனிவாசனாலையும் ராமனாலையும் சேவிக்கப்பட்டபடினா நிசிம்மனுக்கு பெரிய பெரிய பெருமாள்னு சொல்றார். அதுவும் ஹரிவம்சத்துல நிசிம்ம பஞ்சாமிரத ஸ்தோத்திரம்னு ஸ்தோத்திரம் இருக்கு. இது ராமன் ராமன் தான் இந்த ஸ்தோத்திரத்தை பண்ணா அப்படின்னு லோகத்துல ஒரு கதை கூட இருக்கு. கோவிந்த கேசவஜனார்ஜன வாசுதேவ விஸ்வேத விஸ்வ மதுசூதன விஸ்வரூப ஸ்ரீ பத்மநாப புருஷோத்தம புஷ்கராட்ச நாராயணாச்சுத நிசிம்ம நமோ நமஸ்து. இதெல்லாம் சாட்சாத் ராமனே தான் பண்ணான் இருக்கு. இல்லையா, இப்பேற்பட்ட ஸ்தோத்திரத்தை நாம பிரத்யம் சொல்லிட்டே வந்து சொல்லிட்டு வந்தா நமக்கு சகல க்ஷேமங்களும் உண்டாகும்னு சொல்றா. இது சுத்வா ரகு சிரேஷ்டா பூஜையாமாசுதம் ஹரிம் புஷ்பவ்ரஷ்டிப்பவா பவதாசு தஸ்ய தேவஸ்ய மூர்த்தினி சாரு சாத்விதம் பிரேட்சிப்போச்சு தேவா ரிஷிகணை சக. தேவர்களும் ரிஷிகளோடு சேர்ந்து ராகவன் சொல்றானா, ராகவேன கிருதம் ஸ்தோத்திரம் அப்படின்னு பஞ்சாமிரத மனுத்தமம் பட்டந்தியே திஜவரா தேஷாம் சொர்க்கஸ்து சாஸ்திரதா இத்தித்வா பிரயஸ்வர்க்கம் தேவா ரிஷிகணை சக. இது ராமனால பண்ணக்கூடிய ஸ்லோகம். இது இந்த ராமனால பண்ண ஸ்லோகத்தை நாம எல்லாம் பிரதினம் சேவிச்சுட்டு வந்தால் நமக்கு சகல தோஷங்களும் நீங்கி நல்ல கதியே நாம் அடைவோம்னு சொல்லி நிசிம்மனுடைய பஞ்சாயத்த ஸ்தோத்திரத்தை ராமனே பண்ணார் அப்படின்னு சாதிச்சிருக்கா எல்லாரும். அப்படி ரெண்டு பெருமாள் ரெண்டு பெருமாள் அவரை சேவித்தபடினால அவருக்கு பெரிய பெரிய பெருமாள்னு அர்த்தம். அதுவும் ரொம்ப அழகாக சொல்லுவார் இஞ்சிமேட விஷயங்கள் சாதிப்பாராம். சீதை பட்டாபிஷேகத்துக்கு முன்னாடி போய் சீதைய ராமனும் ரங்கநாதனை சேவிச்சாரா. ரங்கநாதனை சேவிச்சபடினால பட்டாபிஷேகம் நிறைவேறாமல் காட்டுக்கு போயிட்டாலா, அவ்வளவு கஷ்டப்பட்டு 14 வருஷம் காட்டுல இருந்தாரா. சீனிவாசன் அப்படி இல்லையா, நிசிம்மனை சேவிச்சாரா, இன்னைக்கும் நித்தியவாசம் பண்ணிட்டு இருக்காளா திருமலையில. அப்படி நிசிம்மனுக்கு ஒரு ஏற்றம் இருக்கு அப்படின்னா, ரிஷபாச்சலம்னு ஒரு தலம் இருக்கிற ஒரு மலை, அந்த மலையில ரிஷபாசுரன் இருக்கான். அவர் நிசிம்மனோட சண்டை போடணும்னா இதுக்காக என்ன வர சொன்ன நிசிம்மன் நான் உன்னோட சண்டை போடணும்னு ஆசைன்னு. நீ தோத்து போயிடுவியன்றார் நிச்சயமன். பரவாயில்ல, தோத்தா கூட நான் உன்போட சண்டை போடணும், எனக்கு ஜெயிக்கணும்னு ஆசை இருக்குன்றார். உடனே ரெண்டு பேரும் பயங்கரமா சண்டை போடுறான். அப்புறம் பார்த்தா ஓகே, நிச்சயமனா ஆவிர் பவிச்சு அவன் அடக்கும் பொழுது அவன் ஒண்ணுமே பண்ணாம கை கூப்பி நின்று சேவிக்க ஆரம்பிச்சிடறான். அதனாலதான் இன்னைக்கு அந்த ரிஷபாசலம்ன்ற அந்த மலையை தாண்டித்தான் நாம சீனிவாசனை சேவிக்கவே போறோம். அதுவும் திருவாயுமொழி சாத்தியா மாதிரி, எங்கு முரண் கண்ணன் என்று மகனை காய்ச்சி இங்கு இல்லையால் என் இரண் என் தூண் புடைப்ப அந்த அப்பொழுதே அவன் மீய தோன்றிய என் சிங்கப்பிரான் பெருமை யாராயும் தீர்மையிட்டேன். அம்மாவார் சாதிக்கிறார், எங்கு முரண் கண்ணன் அப்படின்ற வார்த்தையை சத்தியமாக்கிறதுக்காகவே பகவான் என்ன பண்ணாரா, பீஷ்மனாகவே அவதாரம் பண்ணி ஓடி வந்துட்டாரான். அதுவும் நன்னா பார்த்துருந்தோம், ராமாவதாரம் பண்ணி ஏகப்பட்ட வருஷங்களுக்கு அப்புறம்தான் ராவண வதமானது நடந்தது. ஆனா அந்த சிம்மன் அவதாரத்திலயோ வித்யுத் போல ஒரு மின்னல் போல வந்து உடனே இரண்டு முடிச்சுட்டு அவர் வைகுண்ட லோகத்துக்கு போயிட்டார் இல்லையா. அப்பேற்பட்ட ஒரு ஒரு விஷயம்தான் இந்த நிசிம்ம அவதாரத்தில் சொல்லப்பட்ட ஒரு விஷயம். அதுவும் ஆழ்வார் சாதிக்கிறப்போ ஆகம் சேர் நரசிந்து மாதாகி ஓர் ஆகம் வள்ளுகிறாள் பிளந்த தான் ஒரு மாகம் வைகுந்தம் காண்பதற்கு என் மனம் ஏகமன்னம் ராப்பகல் இன்றியே. நம்மாழ்வார் சாதிக்கும் போது இந்த நிசிம்மனை சேவிச்சுட்டேன், வைகுண்டத்திலேயாவது வைகுண்டத்திலே நிசிம்மனை சேவிக்கணும், வைகுண்டத்திலேயே பெருமாள் மகாவிஷ்ணுவ காட்சி கொடுக்காம நிசிம்மமா நிசிம்மூர்த்தியாவே காட்சி கொடுத்தா பரவாயில்லையேன்னு நம்மாழ்வார் சாதிக்க. அப்படி ஆடி ஆடி அகம் கரைந்தீசை பாடி பாடி கண்ணியே மல்க எங்கும் நாடி நாடி நரசிங்கா என்று வாடி வாடும் வானுதலே. இந்த மாதிரி நரசிங்கனுடைய திருமணாமத்தை மனச தியானம் பண்ணாலே போதும், ஆனந்த கண்ணீர் நம்மளுடைய பெருக்கெடுத்து ஓடுந்தான். அப்பேற்பட்ட ஒரு மோட்சத்தை கொடுக்கக்கூடியவன் யாருன்னா சாட்சாத் நரசிம்ம பெருமாள் தான். நம்மாழ்வார் சாதிக்கிறார், பெரியாழ்வாரோ அலங்கிட்ட தூணை அவன் தட்ட அங்கே வளர்ந்துட்டு வாழுகிறார் சிங்க உருவாய் உளந்தொட்டறிய உளந்தொட்டடி இரணியர் உன்மார் உலகம் இளந்திட்ட கைகளால் சப்பாணி தேய்மலை உண்டானே சப்பாணி. இப்படி பெருமாள் பக்த சம்ரட்சணத்துக்காக இறங்கி உடனே ஓடி வந்தார் இல்லையா, அதுதான் பெரியாழ்வார் இந்த இடத்துல சாதிக்கிறாங்க. அதுவும் பரமாத்மா நேரடியா அவனை கொல்லல, கிரண்யகசிபு எட்டு மடியில போட்டு முதல்ல உளந்தொட்டானா, உளந்தொட்டானா இதயத்தை தொட்டு பார்த்தானா, இவன் என்ன வெயிறதெல்லாம் வாயோட வெயிறானா இல்ல இதயத்தை தொட்டு பாதிரி கடவுளே இல்லைன்றதுக்காக இதை என்ன வெயிறானா, என் பேர்ல துடுக்கிற பக்தி இருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்கறதுக்காக உளம் தொட்டான் அப்படின்னு உள்ளத்தை ஹிருதயத்தை தொட்டு பாக்குறானா. இவனுக்கு விரோதம் வந்து ஹிருதய பரியந்தம் இருக்கு அப்படின்றதுனாலதான் இவனை சம்ஹாரம் பண்ணானா, இல்லைன்னா அவனோட அவனை சம்ஹாரமே பண்ணிருக்க மாட்டான்னு ஆழ்வார்கள் சாதிக்கிறான். அப்படி இந்த நிசிம்ம பெருமாள் ஏற்கனவே சொன்ன மூணு மதத்துக்காக கொண்டாடுறார். சங்கராச்சாரியார் ஒரு கஷ்டம் வரும்போது லட்சுமி நரசிம்மா மமதே கராவலம்பம் சொல்லிட்டு ஒரு சோகம் பண்றார். இப்ப ஏற்பட்ட ஒரு பராக்கிரமம் நரசிம்மனுக்கு உண்டு. ஏற்கனவே சொன்ன மாதிரி உடுப்பிலையும் மத்வாச்சாரியாலாம் வந்து நரசிம்மனை தான் ஆராத்தியம் மூர்த்தியா வச்சிருந்திருக்கா. அப்ப ஏற்பட்ட பெருமாள் நரசிம்மன் நரசிம்மனை சொல்லும்போது இந்த ராமானுஜ எம்பெருமானார வர்ணிக்கிறப்போ 74 சிம்மாசனாதிபதிகளை ஏற்படுத்தி மரம் கலந்த சிம்ம மூர்த்தியை கொடுத்து அவனுடைய கீர்த்தி வளரணும் அப்படின்னு எம்பெருமானார் நியமிச்சதா திருவங்கட்ட முதலால் சாதிக்கிறார். வளர்ந்த வெங்கோ வனங்கள் என்றாய் அன்று வாழவுனன் கிளர்ந்த பொன்னகம் கிழித்தவன் கீர்த்தி பயிரிலிருந்து விளைத்திடும் சிந்தை ராமானுஜன். இந்த ராமானுஜனை பத்தி இந்த ராமானுஜன் எப்பேற்பட்டவன் அப்படின்னா சாட்சாத் நிசிம்மனா இந்த ராமானுஜன் சொல்லலாம். ஆழ்வார்கள் ஆச்சாரியோட மட்டும் இல்லாமல் மந்திர யந்திர தந்திர சாஸ்திரம் எல்லாமே நிசிம்மனை மட்டுமே தான் சொல்லுது, எல்லாமே நரசிம்மனை தான் காட்சி கொடுத்து நரசிம்மனைத்தான் காட்சி கொடுத்துருந்ததுன்னா. கோப்புரிய சீரிய சிங்காசனத்திலிருந்து யாரும் வந்த காரியம் ஆராய்ந்துள்ள கோப்புரிய சீரிய சிங்காசனத்தில் இப்ப ஏற்பட்ட நீ வெளியில வரணும், வெளியில வந்து அங்கேருந்தே பேசாரு. கோப்புடைய சீரிய சிங்காசனம் இந்த சிங்காசனத்துல இருந்து பேசுறான். ஏன் சிங்காசனத்திலிருந்து பேசுன்னு சாதிக்கிறான்னா, நாச்சியார் பிரகலாதன் ரெண்டு வரம் கேட்டான், ஒரு வரத்தினால இனி என் சம்ஹாரத்துல என்னுடைய பரம்பரையில வர யாருக்கும் இந்த மாதிரி கோர சம்ஹாரம் வரக்கூடாதுன்றான். சரி அப்படின்ற திருவாள் அதே மாதிரியே ஆகட்டும் அப்படின்றார். உடனே இரண்டாவது வாரம் கேளுன்றார், நீ இந்த ஆசனத்துல கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போ அப்படின்றார். கொஞ்ச நேரம் நீ உட்காந்துட்டு போனா வெறும் ஆசனமா இருக்கிறது, சிங்காசனமா மாறிடும். சிங்காசனமா ஆயிடுச்சுன்னா இந்த ஆசனத்துல உட்கார்ந்த யாருமே எந்த விதமான பொய்யோ ஒரு பித்தலாட்டமோ ஏமாத்துறதோ இந்த மாதிரி காரியங்கள்லாம் பண்ண மாட்டான்னு சொல்றாரு. சரி அதுக்கு ஏத்த மாதிரி பெருமாள் என்ன பண்றாருன்னா அந்த ஆசனத்துல போய் உட்காந்துக்கிறார். அதனால சாதாரண சிங்கமா ஆசனமா இருந்தது, இந்த சிங்கம் போய் உட்கார்ந்த உடனே அது சிம்மாசனமா மாறி போச்சா, சிம்மாசனமா மாறி அதுல உட்கார்ந்தவா யாரோ இன்னி பர்யந்தும் தப்பே பண்ணது இல்லை அப்படின்னு பெரியவாள்லாம் வர்ணிக்கிறா. அந்த மாதிரி கோப்புரிய சீரி நாச்சியாரம் என்ன பண்றானா, கிருஷ்ணானி உள்ளே இருந்து பேசாத, வெளியில வந்து இந்த சிங்காசனத்துல உட்கார்ந்து பேசு. நீ இந்த சிங்காசனத்துல உட்கார்ந்து பேசினா நான் உனக்கு நீ எங்களுக்கு சகல விதத்திலையும் நீ எங்களை ரட்சித்த அப்படின்னு சொல்லி இந்த பாசுரத்தினால நாச்சியார் நிசிம்மாவதாரத்தை சொல்றா. நிசிம்மாவதாரத்துக்கு ஒரு ஏற்றத்தை கொடுத்து நிசிம்மாவதாரத்தின் மூலமா கண்ணனை எழுப்புறதா அமைஞ்சது இந்த பாடல். மறுபடியும் ஒரு வாட்டி இந்த பாசுரத்தை சொல்லிட்டு இந்த உபன்யாசம் முடிச்சுக்கோ. பிரத்யாதிஷ்ட புராதன பிரகரண கிராம க்ஷணம் பாணி ஜெயி அவ்யாஸ்ரீணி ஜெகந்த குந்த மகிமா வைகுண்ட கண்டீரவ யத் பிராதுர்பவனா ஜவந்த ஜடரா யாதிருஜிகாத்மேதசாம் யா காசித் சரசா மகாசுர கிருஷ்ணா பிதாமஹ மக்ஷபூத். இந்த பாசுரத்தை சொல்லும்போது இந்த ஸ்லோகத்தை சொல்லி பாசுரத்தை சொன்னா அவ்வளவு ஒரு ஏற்றம். பிரதி தினம் அந்த பாசுரத்தை சொல்றமோ இல்லையோ இந்த ஸ்லோகத்தை சொல்லணும் தேசிகன் பார்த்திருக்கார். அந்த ஸ்லோகம் அவ்வளவு ஒரு ஏற்றதான ஸ்லோகம். அதனால இந்த ஸ்லோகத்தையும் நாம் அனுசந்தானம் பண்ணிட்டு இந்த பாசுரத்தை சொல்லலாம். மாறி மலை முழஞ்சில் மண்ணி கிடந்துறந்தும் சிறிய சிங்கம் அறிவுற்று தீ விழித்து வேறி மயில் பொங்க எப்பாடும் பிறந்து வரி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதர்மா போலே நீ பூவை பூ வர்ணா உன் கோயில் நின்றங்கனே போந்தொருளி கோப்புரிய சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்தருளேனோரம்பாவாய் சுதமகமரிணீனா தாருகல்காரஹஸ்தா சனபரணமி காங்கிரி சாந்திர வாத்தல்ய சிந்து அழக வினிகிதா விசிரக்மிரா கிருஷ்ணநாதா விலசத்து ஹிருதிகோதா விஷ்ணு சித்தாத்மதானா நவாசுதேவாத் பரமஸ்தி மங்களம் நவாசுதேவாத் பரமஸ்தி பாவனம் நவாசுதேவாத் பரமஸ்தி தெய்வதம் நவாசுதேவம் பிரணிபத்து சீதி ஸ்ரீமதே ஸ்ரீ லக்ஷ்மேவன திவ்ய பாதுகா சேவக ஸ்ரீமதி அபினவ வாகீச பிரம்மதந்திர சுதந்திர பதகா ஏதீந்திர மகாதேசிகாய நமஹம்.